போகிறே, எந்த திசை போகிறாய் கனவே, என் கனவே, அவள் இன்றி தோன்றினாய். எனக்குள்ளே நிகழ்ந்ததை எழுதினேன் கனவுகளில், கனவுகள் நிஜமென்று திசை இந்த திசை போகிறான்.